கோடி மாதவங்கள் செய்து கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் தேடி மால் செய்த கோயில் திருவிராமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே தேடி மால் செய்த கோயில் திருவிராமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னறியாகுமன்றே